அஸ்மத்குரு பரம்பராயை நமஹ. மரவடியை தம்பிக்கு வான் பிரணயம் வைத்து போய் வானேர் வாழ அப்படிங்கிறத பாசுரத்தையும் ஆச்சாரியார் இக தேவதாம் சமதிதாம் அந்யாந்தம் அந்யாமகே அந்த பிரமாண வச்சனத்தையும் அத்தி அற்புதமாக நேற்றைய ஸ்லோகமான பதாவனி பிரபவதோ ஜகதாம் த்ரயாணாம் அப்படின்றதான அந்த ஸ்லோகத்துல சாதிச்சார். இன்றைக்கு அடுத்த ஸ்லோகமான பதாவனி பிரபுதரான் அபராத வர்க்கான் சோடும் க்ஷமா த்வமசி மூர்த்திமதி க்ஷமைவ யத்வாம்பிகாய நிகதா பரிபந்தினஸ்தே தேவேன தாசரதினா தசகண்ட முக்கியான் சாதிக்கிறார். அதாவது ஹே பாதுவியே, நீ எப்படிப்பட்டவளாக இருக்கிறாய் அப்படிங்கிறதுக்காக ஹே திருவடியை காப்பாற்றுகின்ற பாதுகையே பாதாவணி சொம் நீயானவள் பிரபுரானு ரொம்ப பெருசா இருக்கிறதான அபராதவர்கானு அடியோங்களுடைய இந்த குற்றமாகிற குவியல்களை கூட்டங்களை சோதும் அதை பொறுத்து கொள்வதற்கு க்ஷமா தகுந்தவளாயிருக்கின்ற மூர்த்திமதி சரீரம் உள்ளதாக இருக்கின்ற க்ஷமைவ அது இந்த சரீரமே அப்படியே பொறுமையாகவே ஆயிடுறதான். அசி ஆகிராய் எது எந்த ஒரு காரணத்தினாலே தேவேன அந்த எல்லாருக்கும் பிரபுவா இருக்கின்றதான தாசரதினா ஸ்ரீராமனாலே துவாம் ஹே பாதுகா தேவியே உன்னை விகாய விட்டுட்டு தசகண்ட முக்கியாக ராவணன் முதலாக இருக்கின்ற அந்த தே அந்த பரிபந்தினஹா அந்த எதிரிகளை சத்ருக்களை நிகதாக நீ கொன்றாயோ அல்லது அவர்கள் கொல்லப்பட்டார்களோ. ஹே பாதுகையே, நீ எல்லா குற்றங்களையும் பொறுத்து கொள்ளக்கூடிய சரீரத்தை எடுத்து ஒரு பொறுமையே சரீரமாக கொண்டவளாக இருக்கிறாய். அதனால்தான் உன்னை பரதனிடத்துல ஏழை பண்ணிட்டு ராவணன் முதலான சத்ருக்களை ஸ்ரீராமன் கொன்றார். அப்போ இதனுடைய உட்கருத்து என்னன்னா, நல்ல ஆச்சாரியர்கள் இல்லாமல் போயிட்டாள்னா ஜனங்க கட்டாயம் கெட்டு போயிடுவா அப்படிங்கறத இங்கே சொல்றார். இந்த க்ஷம அப்படிங்கிறது ஒரு பொருள், அது மிக நல்ல குணம். சரி, இந்த பொறுமை அப்படின்னு இருக்கு, அது எப்படின்னா நீ பூமாதேவியை காட்டிலும் அந்த க்ஷமையிலே பொறுமையிலே வீஞ்சி நிற்கிறாய். நாங்க என்னதான் இந்த பிருத்வி மண்டலமாகிய பூமியில இருந்து எவ்வளவோ தப்பு பண்ணா கூட இந்த பூமாதேவி எங்களை எல்லாம் க்ஷமை கொள்கிறாள், பொறுத்து கொள்கிறாள். அதனாலே அந்த பூமிக்கு பேரே க்ஷமைன்னு சொன்னான். நாங்க பண்ண அபராதங்கள் கொஞ்ச நேரமா ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி, ரொம்ப மகத்தானது. இத காட்டிலும் இன்னொரு மகத் அபச்சாரமே கிடையாதுங்கிற அளவுக்கு அப்படிப்பட்ட ஒரு பெரிய அபராதங்களை நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். ராமன் பாதுகைய ஏன் சாத்திலிருந்து ராவண வதம் முதலானவைகளுக்கு போல அப்படின்னா, இது இந்த பாதுகைக்கு ரொம்ப கிரம ஜாஸ்தி, அதாவது பொறுமை ஜாஸ்தி. யார் என்ன குற்றம் பண்ணாலும் அது அப்படியே பொறுத்துக்கும். எம்பெருமான் இப்ப அந்த பாதுகையை சாத்திண்டு சத்ருக்கள் நிரசனத்துக்கு போனான்னு வச்சுருக்கோம், அது என்ன ஆகும், அவளை மன்னிச்சு விட்டுடும். ஆனா அவதார நோக்கமே என்ன, இந்த ராவணன் முதலான துஷ்டர்களை நிரசனம் பண்ணணும்ங்கிறது தானே. அது அப்ப பண்ண முடியாது போயிருக்கும். ஏன்னா நீ அவளெல்லாம் உன்னுடைய பரிபூர்ண க்ஷமையினாலே மன்னிச்சு விட்டுருப்ப. அதனால சரி, இந்த பாதுகையை நம்ம சாத்தின்னு ஏழ வேண்டாம், அது ஜனங்களுடையதான அந்த நல்லதை பார்த்துக்கிட்டோம் அயோத்தியிலேன்னு அங்கே பரதன் அதை குடிச்சு அனுப்பிச்சுப்பாராம் ராமன். அதாவது ராமனே சத்ரு சம்ஹாரத்துக்காக இந்த பாதுகை வாண்டான்னு தீர்மானம் பண்ணாராம். இது சம்ஸ்கிருதத்துல உத்ரேக்ஷ அலங்காரம்னு சொல்லுவார். ஏன் இப்படி பண்ணார் அப்படின்னா, ராமன் இந்த ராவணனை அழிக்கிறதுக்கு தானே ராம அவதாரமே ஏற்பட்டது. இப்படி இந்த பாதுக துஷ்டர்களெல்லாம் மன்னிச்சுட்டே போயிடுச்சுன்னு வச்சுங்கோ, அப்போ துஷ்ட நிகிரகம் பண்ண முடியாது. துஷ்டர்களை நிகிரகம் பண்ணலன்னா சாதுக்களுடைய பரித்ராணம் கட்டாயமாகாது. பகவானுடைய அவதாரமே இதுக்கு பரித்ராணாய சாதுனாம் வினாய துஷ்கிருதாம்னு யுகங்கள் சம்பவானு இதே இல்லேன்னு அந்த யுகங்கள் தோறும் எம்பெருமான் அவதாரம் பண்றது எதுக்காக, சாது பரித்ராணம் துஷ்ட நிகிரகத்துக்கும் தானே. அப்போ சாது பரித்ராணத்தை அயோத்தியா ஜனங்கள்லாம் சாதுக்கள் அவளை நீ பார்த்துக்கோ, அவளை நீ காப்பாத்திக்கோ. இப்போ துஷ்ட நிகிரகத்தை நான் கையில் எடுத்துக்க போறேன், ஜனஸ்தானத்துல 16 லட்சம் கரதூஷணாலை இது பண்ணணும், அதுக்கப்புறம் வாலி வதமாகணும், அதுக்கப்புறம் ராவண வதமாகணும், இதெல்லாம் நீ இருந்தா பண்ண முடியாது. அப்போ இந்த எம்பெருமானும் பாதுகையும் அந்த அவதார ரகசியமான சாது பரித்ராணத்தையும் துஷ்ட நிகிரகத்தையும் தனித்தனியா பிரிச்சிருந்ததாம். சாது பரித்ராணத்துக்காக அடியன் அயோத்தி போறேன் பரதனோட, ராமா நீ துஷ்ட நிகிரகம் பண்ணுன்னு சொல்லிட்டு கொடுத்தான். ஏன்னா இந்த பாதுகை இருந்தால் அது எல்லாரையும் க்ஷமை கொள்ளும், அது மன்னிச்சுடும். அதனால இந்த துஷ்ட நிகிரகத்துக்கு அங்க ஒரு இதுவே ஏற்படாது. அதனால நான் அங்க போறேன், நீ இங்க நின்று ராமனுடைய ஆக்ஞை மேல கிளம்பி கொடுத்தான். பாதுகை மட்டும் எம்பெருமான் சாத்தியண்டே எழுந்திருந்தான்னா லங்கைக்கு ராட்சசி நிகிரகம் பண்ணிருக்க முடியுமோ, நிச்சயமா பண்ண முடியாது. அப்போ ரொம்ப விளையாட்டால் அந்த லங்கையில ராட்சஸ ஜனங்கள் எல்லாம் இந்த கெட்டவர்கள் எல்லாம் எம்பெருமான் அழித்தாரே, அது நிச்சயமா நடந்திருக்க முடியாது. இப்போ தேவேனுங்கிறது திவ்வுங்கிற ஒரு ரூட்லேருந்து வந்தது. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் பண்ணிக்கணும்னா, நாம கிரீடாயாம்னு சொல்லிக்கணும். அப்போ விளையாட்டா லங்கையில போய் அந்த ராவணாதிகளை கொண்டு போட்டார் அப்படின்னு வச்சுக்கணும். அதனால ஹே பாதுகையே, உன்னை கோசல நாட்டுக்கே பரதனோட திருப்பி அனுப்பிச்சு விட்டார்னு நினைக்கிறேன்னு, இது உண்மையிலே நடந்ததா இல்லையாங்கிறது ஒரு புறம் இருக்கட்டும், அதி அற்புதமான ஒரு கற்பனை. அந்த உத்ரேக்ஷ அலங்காரம் நன்னா தோற்றும்படியாக சுவாமி தேசிகன் அந்த பாதுகையினுடைய இத எம்பெருமானுடைய அவதார ரகசியத்தை சாது பரித்ராணத்தை அந்த கோசல தேசத்துல பாதுகெடுத்துடுவான். துஷ்ட நிகிரகத்தை எம்பெருமான் லங்கை முதலான இடங்கள்ல போய் அவர் சத்ருகளை அழிச்சாராம். இப்படி தங்களுக்குள்ள இந்த ரெண்டையும் பாதுகா தேவி க்ஷமையே உருவானவள். என்ன பண்ணும், தனக்கு அபராதம் பண்றவாழ கூட மன்னிச்சுடும். காக்காசுரவர் தான் தம்பாக்கலையா, அந்த மாதிரி தன்னுடைய ஸ்தன்யத்தையே கொட்டி மகா அபராதியான அவனையே விவருவாது எங்கையோ அவன் தலை அந்த பக்கமா விழுந்து கிடப்பான், அவனை தலையை திருப்பி விட்டு பாருங்கோ சரணாதி பண்றது, அது மன்னிச்சு விட்டுடுவோன்னு பெருமாள்கிட்ட பிரார்த்திக்கிற அளவுக்கு அவ்வளவு க்ஷமை உள்ளவள். இந்த பூமி என்ன பண்ணும், பூமியை காற்றிலும் சமாதிகம்னு சொன்னா, இந்த பூமிய அகழ்வாரை தாங்கும் நிலம் போல சொல்லுவார். அப்போ மம்புட்டியும் கடப்பாரியும் கொண்டு செதைக்கிறான் இந்த பூமிய, ஆழமா வெட்டுறான். வெட்டும் போது களைச்சு போயிடுறான். அப்போ கீழே நல்லா ஊற்று வந்து அந்த ஜலத்தை ஒரு நாலு வாய் குடிச்சுட்டு ஆசுவாசம் பண்ணிக்கிறான். அப்போ தன்னை சிதைக்கிறானே பாவி அப்படிங்கறது இல்லாத அவன் தாகத்தை தீர்ப்பதற்கு கூட எப்படி இந்த பூமியை சிதைப்பவனுக்கும் அருள் பாலிக்கிறதோ பூமி, அதை காட்டிலும் அதிகமான சமை உள்ளவள் பாதுகா தேவின்னா இந்த கரதூஷ்ணாளுடைய வதமோ வாலி வதமோ இல்ல ராவண வதமோ ஏற்பட்டிருக்க முடியுமோ, கட்டாயம் ஏற்பட்டிருக்க முடியாது. அதனால துஷ்ட நிகிரகத்தை பெருமாள் பார்த்துட்டாராம், சிஷ்ட பரிபாலனத்தை பாதுகா பார்த்து இருந்ததுன்னு ஒரு உட்பிரேட்ச அலங்காரத்துல அத்தி அற்புதமா இந்த ஸ்லோகத்தை நம் சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்காருன்னு இந்த சுருக்கமான அர்த்தத்தை தலை கட்டிக்கிறேன். கவிதா அர்கிய சம்ஹாய கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.